ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನ ಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಅಡುತ್ತದಾಗ புருஷார்த்தங்களும் கர்மாக்களும் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். எம்பெருமானை அடைபவர்கள் நான்கு விதமான கோரிக்கைகளை கொண்டிருக்கின்றார்கள். ஆர்த்தோ ஜிஜ்ஞாசு அர்த்தார்த்தி ஞானித்து பரதரிஷப என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இழந்த பொருளை மீண்டும் பெற வேணும் என்பதற்காக எம்பெருமானை அடைபவர்கள் அர்த்தார்த்தியாக தனக்கு இழப்பதற்கு இன்னும் இழந்தது என்பது இல்லாமல் புதிதாக தனக்கு வேணும் என்பதற்காக பிரார்த்திப்பவர்களாக இருப்பவர்கள். மூன்றாவது கைவல்யத்தை விரும்புபவர்கள். நான்காவது மோட்சத்தை விரும்புபவர்கள். இப்படி நான்கு வகையாக இருப்பவர்கள் நான்கு வகையான புருஷார்த்தங்களை கோரி எம்பெருமானை அடைகின்றனர். இப்போ இந்த புருஷார்த்தங்கள்லாம் பெற வேணும் என்று சொன்னால் அதுக்கு உண்டான கர்ம காரியத்தை செய்யணும். நாம் இந்த காரியத்தை செய்யலைன்னாக்க நமக்கு அந்த புருஷார்த்தத்தை அடைய முடியாது. செல்வம் என்பது இங்கு சொல்லக்கூடிய செல்வம் பணம் புகழ் கல்வி என்றெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா விதமான செல்வம். இழந்ததை பெறுவதோ இல்லாமல் இருக்கும் பொழுது அதை பெற வேண்டும் என்று எண்ணுவதோ இவை எல்லாமே செல்வத்தில் அடங்கக்கூடியது. இந்த செல்வத்தை அடைவதற்கு தடங்கலாக இருக்கக்கூடிய செயல் கர்மா. அந்த கர்மா தானே நம்மளை அடைய முடியாது பண்ணுகிறது. அந்த கர்மா போனாதான் இந்த செயலை, அதாவது இந்த புருஷார்த்தத்தை நாம் அடைய முடியும். இப்போ கர்மாக்களை போக்கடிப்பது என்பது எப்படி என்பதை பார்க்க வேண்டும். முக்கியமாக கர்மாக்களில் அனுபவிச்சு போக்கடிக்கிறது. ஒரு பாபம் பண்ணால் அந்த பாபத்துக்கு பலனாக ஏதோ ஒரு வேற ஏதோ ஒன்று சொல்கிறோம். அது சொன்னோம்னா அந்த அனுபவத்தினால போகிறது. ஒரு குற்றம் பண்ணியிருக்கோம், அந்த குற்றத்துக்கு தண்டனை என்ன அப்படின்னாக்க இவனுக்கு ஏதோ காது கேட்காத போகிறதோ கண்ணு தெரியாத போகிறதோ ஏதோ ஒன்று, அந்த தண்டனையை அனுபவிச்சோம்னா அந்த பாபத்தினுடைய பலனை போக்கடிச்சுடலாம். ஒன்று அந்த வினையினுடைய பலன். ரெண்டாவது பிராயஷ்சித்தத்தை. இதுக்கு என்னென்ன அதாவது சாஸ்திரங்களில் இந்தெந்த தவறு பண்ணமானா இதுக்கு இது எது பிராயஷ்சித்தம்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிற பிராயஷ்சித்தங்களை பண்ணி அந்த பாபங்களை போக்கடிக்கலாம். ஆனால் நமக்கு பண்ணிருக்கிற பாபங்களோ அதாவது நம்மளுடைய கர்மாக்கள் இருக்க கொஞ்ச நஞ்சமாக இல்லை. அனுபவித்து முகமுகம் நாலமாகாமி காலா பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியா பிர்நசக்கியம். சுவாமி தேசிகன் தயாசத்தகத்தில் சொல்கிறார், நாம் பண்ண கர்மாக்கள்லாம் அனுபவித்து போக்கடிச்சுடலான்னு சொன்னோம்னாக்க நமக்கு இருக்கிற காலம் இருக்க இந்த ஜென்மான்றது இருக்க இது குறுகிய காலம். இதில் ஒரு கர்மாவுக்கு உண்டானதை அனுபவித்து போக்கடிச்சோம்னாக்க அதுக்கடுத்தது வருது, அடுத்தது வருது, அடுத்தது வர்றதுக்கு சமுத்திரத்தில் அலை மாதிரி வந்துட்டே இருந்துட்டுருக்கு. ஆகல இது மொத்தத்தையும் அனுபவித்து போக்கடிக்கிறதுன்றது முடியாத காரியம். ஒன்று நாலமாகாமி காலக பிரசமயித்து மசேஷம் நிஷ்கிரியா பின்னசக்கியம். சரி, எதனா பிராயஷ்சித்தம் பண்ணி போக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அந்த பிராயஷ்சித்தம் பண்ணியும் போக்கடிக்க முடியாது. அந்த பிராயஷ்சித்தத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாக்க அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணணும். இப்படியெல்லாம் எதி க்வசன நிஷ்கிருதி பவதி சாப்பி தோஷாவிலான்னு அபீதி ஸ்தவத்தில் சுவாமி சாதிக்கிறார். எதனா ஒரு பிராயஷ்சித்தம் இருந்ததுன்னா கூட அது ஊரில் ஒரு தப்பு வந்துடுறது தோஷத்தோட சேர்ந்ததாக இருந்துருக்கு. இப்படி பிராயஷ்சித்தத்துக்கு பிராயஷ்சித்தம் பண்ணியிருந்தோம்னாலும் போக்கடிக்க முடியாது. அப்போ எப்படி தான் போக்கடிக்கிறது இந்த பாபங்களை, இந்த கர்மாக்களை எப்படி தான் போக்கடிக்கிறது என்று கேட்டோம்னா ஒரே ஒரு வழி என்னென்ன, எம்பெருமானே அந்த கர்மாக்களும் போக்கடிக்கணும்னு சொல்லி அவனிடத்துல சரணாகதி பண்றது தான். சயமிதி ஹிதயே த்வாம் சேகதஸ்ய நிவாச சிதிலித பவபீதி ஸ்ரேயசே ஜாயசே நஹ. அந்த எம்பெருமானுடைய கருணையே நமக்கு இந்த மாதிரி நாம்பெல்லாம் அகிஞ்சலனாக இருந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய பாபத்தை போக்கடிக்க முடியாத ஒரு நிலையில நாம இருந்துட்டு இருக்கோம்ன்றது அதை நம்ம வெளிப்படுத்தினோமானாக்க அந்த கருணை நம்மளுடைய பாபங்கள்லாம் போக்கடிக்கிறது என்பதாக சொல்லுகிறார். இது கர்மால வரைச்சே புண்ணியம் கர்மா பாபம் கர்மா ரெண்டும் இருக்கு. இந்த புண்ணிய கர்மா ஐகமான பலத்துக்கு வேணா சாதகமாக இருந்துட்டு இருக்கும், அதுக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கும். ஆனா மோட்சம் ரூபமான பலனை நாம யாரெல்லாம் எதிர்பார்க்கிறாளோ அப்போ அவளுக்கு புண்ணியமும் போகணும் பாபமும் போகணும். கர்மான்றது வினைன்றது அடியோடு ஒழிந்தாதான் அந்த மோட்சம்ன்றது ஏற்படும். ஆகையால நம்மளுடைய பிறப்பே கர்மாவனால தான் நமக்கு பிறப்பு. நாம ஏதோ ஒரு ஜன்மாந்தரத்துல ஒரு சுக்ருதம் பண்ணிருக்கோம், ஆகையால இன்னைக்கு மனுஷனா பிறந்துட்டு இருக்கோம். அதுலேயும் இன்னும் பெரிய சுக்ருதம் பண்ணிருக்கோம், வைஷ்ணவனா பிறந்திருக்கும். அதுலேயும் இன்னும் பெரிய பெரிய சுக்ருதம் பண்ணிருக்கோம், நமக்கு ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு எம்பெருமான் இடத்துல ஆச்சாரியன் மூலமாக பரசமர்ப்பணம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் இருக்கிறவர்களாக நாம இன்னைக்கு பிறந்திருக்கோம். இது மொத்தம் நம்மளுடைய கர்மாவானல தான் ஏற்படுறது. இது இப்போ நாம் அந்த எம்பெருமான அடைந்து அவனுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்க, அதுதான் பரம புருஷார்த்தம். அந்த பரம புருஷார்த்தத்துக்கு தடங்கலாக இருந்துட்டு இருக்கிறது கர்மாக்கள் தான். அந்த கர்மாக்களை போக்கடிக்கணும்னாக்க பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய உபாயங்கள் இரண்டு. அந்த இரண்டு உபாயங்களை நாம் கைப்பற்றினோமானால் ஆசிரியத்தோமானால் அப்பொழுது நம்மளுடைய கர்மாக்கள் தொலையும். அப்ப அந்த பக்தி பிரபத்தினால எப்படி இது நேரம் போக்கடிக்குமா நம்மளுடைய கர்மாக்களை அப்படின்னாக்க, இல்ல இந்த பக்தி பிரபத்தினால எம்பெருமான் வசீகிருத்தம் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் உடையவனாக ஆகிறான். யார் எம்பெருமான் திருவடியில விழுந்து புகழொன்றில்லாவிடையேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனு, எனக்கு வேற எந்த ஒரு புகழும் இல்லை நேர்தான் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாளோ, அவள் விஷயத்துல பெருமாள் என்ன பண்றாருனாக்க, இவன் தன்னை அடைவதற்கு கோலின காலத்தில் அவன் எப்ப ஓணும்னு ஆசைப்படுறானோ அந்த சமயத்துல அடைவதற்கு தடங்கலாக இருந்துன்னு இருக்கிற கர்மாக்கள் அந்த கர்மாக்களை போக்கடிக்கிறான். இப்ப ஏற்கனவே சொன்னோம் கர்மாக்களை போக்கடிக்கிறான்னு சொல்லி சொன்னோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னுடைய நிகிரக சங்கல்பத்தை மாற்றிக்கொள்கிறான் என்பதாக அர்த்தம். ஆகையால இந்த மோட்சோபாயமாக இருந்திருக்கிற பக்தி பிரபத்தி இவை இரண்டும் தான் நம்மளுடைய கர்மாக்களை நிசேஷமாக மிகுதி இல்லாமல் போக்கடிக்க வல்லவை. அவை அதாவது அதுவும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான். ஆகையால இந்த மோட்சம் இந்த கர்மாக்கள் போனாதான் மோட்சம் வரும் என்பது அடுத்த விஷயம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹம்.